శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సచిహ్నమిశ్రేభ్యః నమముక్తిమధీమహే యదుక్తయః త్రయీకంఠే యాంతి మంగళసూత్రతాం. కురతాళ్వానుడే శ్రీవైకుంఠస్తవత్ల இன்றைய தினம் நாம் 32வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஆழ்வானுடைய சீசுக்திகள், அதுவும் இந்த சிவைகுண்ட ஸ்தவத்தில் பார்த்தோம்னாக்க அப்படியே வேதாந்த அர்த்தங்கள், அவை எல்லாவற்றையும் கொண்டு அப்படியே நமக்கு அந்த வேதாந்தார்த்தங்கள் ஸ்ருதி வாக்கியங்கள்னால சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு கவியாக அற்புதமாக நமக்கு கொடுக்கிறார். ஆழ்வான சொல்லும் பொழுது, மொழியை கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமு குறும்பாம் நம் கூறத்தாழ்வான் சரண் கோடிய பின் வழியை கடத்துமே ராமானுஜன் புகழ்பாடி எல்லாம் வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தமன்று என்று அமுதனார் சாதிக்கிறார். ஆழ்வானுடைய ஒரு காம்பீர்யம், அவருடைய ஒரு யசஸ் புகழ், மொழியை கடக்கும் பெரும் புகழான்னு சொல்ற, எதோவாச்சோ நிவர்த்தன்தேன்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களுக்கு வாக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான புகழை உடையவர் என்பது. அவருடைய வைதுஷ்யத்தை பத்தி சொல்றதுக்கு நமக்கு யோக்கியத்தை இல்லை. இருந்தாலும் ஆழ்வானுக்கு எம்பெருமானாரிடத்துல இருந்த ஒரு பக்தி, எம்பெருமானாருக்கு மேல தான் எதுவும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நிலையில நிலைப்பாட்டில் இருக்கும்படியாக பண்ணிட்டு, அப்படி எம்பெருமானார் அவதரிக்காத போயிட்டேருனாக்கா ஒரு கால் ஆழ்வானே கூட சிபாஷ்யத்தை பண்ணிருப்பேரோ என்னமோ தெரியாது. அப்படி வேதாந்த விஷயங்கள்ல ஒரு கரை கடந்த ஒரு ஞானத்தை உடையவராக இருந்த ஆழ்வான் என்பது இது அதிசயோக்தி இல்லை. இப்ப நாம ரெண்டு மூணு ஸ்லோகங்களாக நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்ருத்தியர்த்தங்கள்ல பிறர் எப்படியெல்லாம் அத சரியா புரிஞ்சிக்காமல் இல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு எண்ணம் இல்லாமல் அபார்த்தங்களை சொல்லி ஜனங்களை ஏமாத்தின்றிருக்கா என்கிற விஷயத்த ரொம்ப அழகா ஒரு கவியாக சொல்லி சொன்னார். இப்ப இந்த 32வது ஸ்லோகத்திலையும் ஒரு ஸ்ருத்தியர்த்தத்தை பத்தி தான் அத்தமாக சொல்ல இருக்கின்றார். துவதிருஷ்டி துஷ்டமிதம் அவிரபூதேஷம் நோச்சேத் கடாட்சயசி நைவ பவேத் பிரவிருத்தி தாத்தும் ச வாஞ்சதி ஜகத் தவ திருஷ்டி பாதம் தேன ஸ்ருதௌ ஜகதிஷேஹி ஜகத்வமேவ த்வதிருஷ்டி துஷ்டமிதமாவிரபூதசேஷம் நோசேத் கடாட்சயசி நைவ பவேத் பிரவிருத்தி தாத்தும் ச வாஞ்சதி ஜகத் தவ திருஷ்டி பாதம் தேனஸ்ருதௌ ஜகதிஷேஹி ஜகத்வமேவ. இதுக்கு முன் ஸ்லோகத்துல எம்பெருமான் சமஸ்த கல்யாண குணாகரனாக எழுந்தருள் இருக்க ஹேய பிரத்யனீக கல்யாண குணாகரனாக எழுந்தருள் இருந்திருக்க, நித்திய நிர்மல நிரஞ்சன நிர்விகார கல்யாண குண சத்குண நிதே என்பதாக எம்பெருமான சம்போதனம் பண்ணி சொன்னார். அப்பேற்பட்ட எம்பெருமான போய் பலர் சொல்றா, அது நிர்குணமானது பிரம்மம், அதுல ஒண்ணுமே கிடையாது, ஒரு குணமும் இல்லை அதுல, நிர்குணம்னு சொல்லி சொல்றா சில பேர். அதோட இல்லாத நம்ம லோகத்துல பார்க்கக்கூடிய கிருமிகள்லாம், விலங்கு தாவரங்கள் மற்றும் எல்லாமே சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்ற மாதிரி சொல்லச்சு, எல்லாமே பிரம்மந்தான்னு சொல்லி சொல்ற. எல்லாமே பிரம்மம்னாக்க அச்சேதனங்களை காட்டிலும் சேத்தனங்கள் வேறுபட்டதவை. சேத்தனங்கள் அச்சேதனங்கள் இவை இரண்ட காட்டிலும் ஈஸ்வரன் பரபிரம்ம பூதமாக இருந்திருக்கிற எம்பெருமான் வேறுபட்டவராக திகழ்கின்ற. அதை புரிஞ்சிக்காமல் சில பேர் சொல்ற, எம்பெருமானுடைய மாயைதான் இவையெல்லாம், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்னு சொல்லி சொல்ற. சில பேர் சொன்னாங்க, பிரம்மம் ஒண்ணுதான் இருந்துருக்கு, ஔபாதிகம் கண்டிஷனெல்லாம் வேற வேறையா தோன்றது, வசதா ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்றா சில பேர். சில பேர் சொல்றா பிரம்மத்தினுடைய அம்சம்தான் இவைகள்லாம் சொல்றாரு. அவள்லாம் இப்படி சொல்றாள், அவ காது கேட்காத செவிடர்களா என்ன தெரியலையேன்னு சாதிக்கிற. வேதத்துல பல இடங்கள்ல உத்கோஷம் பண்ணி உறக்க சொல்லிருக்கு, பெருமாள் சமஸ்த கல்யாண குணாகரனாக பெருமாள் எழுந்துள்ளிருக்கேன்னு சொல்லிருக்கு. அப்படி சொல்லிருக்கச்சே அந்த ஸ்ருதி எல்லாம் அவ காதுல வேலையா, ஏன்லாம் இப்படி சொல்றாலும் தெரியலையேன்னு இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொன்ன. அத்வைதிகளுக்கு அபேதத்தை சொல்லக்கூடிய பிரதானமான ஸ்ருதியாக ஸ்ருதி வாக்கியமாக கருதப்படுவது அதுல மகா வாக்கியங்கள்னு சொல்லுவா. அவ சொல்லச்சு தத்துவமசி சர்வம் கல்விதம் போன்ற வாக்கியங்கள். இப்ப அந்த வாக்கியங்களை பத்தி இப்ப விசாரம் பண்ற ஆழ்வான் அற்புதமாக அந்த இடத்துல அந்த ஸ்ருதிகளுடைய அர்த்தத்தையும் சொல்லி, அவர்களிடையே இப்படி அர்த்தத்தை புரிஞ்சுக்காத போயிட்டான்னு தெரியலையேன்றதையும் தெரிவிக்கிறார். இங்க திருஷ்டிஜுஷ்டம் இதம் ஆவிரபூத் அசேஷம், இதம் அசேஷம். இப்ப முதல்ல ஸ்லோகத்தில் இருக்க மாதிரி அர்த்தம் சொல்லிட்டு போறோம். அசேஷம் இதம், மிகுதி இல்லாமல் சமஸ்தமாக இருந்திருக்கிற எல்லா வஸ்துக்களும், சேத்தனங்களாகட்டும் அச்சேத்தனங்களாகட்டும், எல்லா பதார்த்தங்கள் இந்த பிரகிருதியில இருக்கக்கூடியவை எல்லாமே திருஷ்டிஜுஷ்டம் இதம், எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை பெற்றதாக இருந்துருக்கு. அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலதான் இவை எல்லாமே தோன்றிற்று, இவைகளுடைய உற்பத்திக்கு காரணம், சிருஷ்டிக்கு காரணம் எம்பெருமானுடைய கட்டாட்சம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது, அத முதல்ல சொல்லி சொல்றேன். இப்ப எல்லாமே எம்பெருமானுடைய கட்டாட்சம் பெற்றதாக இருந்திருக்கு, அதனாலதான் உண்டாச்சு. நோச்சேத் கட்டாட்சயசி நைவபவேத் பிரவருத்தி. பெருமாள் கணக்கு இந்த வஸ்துக்களை கட்டாட்சிக்காத போயிட்டேர்னாக்க, நோச்சேத் கட்டாட்சயசி, இது பெருமாளை பார்த்து சொல்ற வார்த்தை, நேர் கணக்கு இந்த சமஸ்த வஸ்துக்களையும் கட்டாட்சிக்காமல் போயிட்டேர்னாக்க அப்ப என்னாகும்னு, பிரவிற்த்தி நபவே தேவ, இத்தனை சமஸ் வஸ்துக்களுக்கும் பிரவிற்த்தி செயல்பாடுன்றது வரவே வராது. எல்லாம் அப்படியே கிடக்க வேண்டியதுதான். ஸ்தாதுஞ்ச வாஞ்சதி தவ திருஷ்டி பாதம். ஸ்தாதும், இந்த வஸ்துக்கள்லாம் இருப்பதற்கும், தவ திருஷ்டி பாதம் வாஞ்சதி ஜகத், உம்முடைய கட்டாட்சத்தையே நோக்கி இருக்கின்றன இந்த உலகம் அனைத்தும். தேனஸ்ருதோ ஜெகதிசேகி ஜெகத்வமேவ. அதனாலதான் ஸ்ருதியில சொல்லச்சு நிறைதான் உலகம் முழுவதும் என்பதாக உண்மை அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இது இதுல பல விசேஷங்கள் சொல்ல வேண்டிய இருந்திருக்கு. தேனஸ்ருதோ ஜெகதிஷேகி ஜெகத்வமேவ. ஸ்ருதியில சொல்லியிருக்கின்றது வரைச்சே எம்பெருமானே ஜெகத்து, நீரே ஜெகத்துன்னு ஸ்ருதியில சொல்லிருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்றேன். எங்க ஸ்ருதியில சொல்லிருக்குன்னு பார்க்கணும். சாந்தோக்கியோபனிஷத்துல சாண்டில்ய வித்யன்னு ஒரு வித்ய, அந்த வித்தியில சொல்ற சர்வம் கல்விதம் பிரம்மா தஜ்ஜலா நீதி சாந்தோபாசித அத கலு கிருதமய புருஷா யதா க்ருதுரஸ்மின் லோகே புருஷோ பவதி ததேத ப்ரேத்ய பவதி சக்ரதும் குர்வீத. இது சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நாலாவது கண்டத்துல ஆரம்பத்திலேயே சொல்லி சொல்ற பிரம்மோபாசனம் எப்படி பண்ணணும் அப்படின்றது பற்றி. சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலா நீதி சாந்த உபாசித அப்படின்னு சொல்லச்சு. தஜ்ஜலா நீதி சாந்த உபாசித்தன்னு நம்ம சித்தாந்த பிரகாரம் அர்த்தத்தை என்ன சொல்லிடுற, அதுக்கப்புறமா அவர்களுடைய சித்தாந்தத்தை பத்தி, அதாவது மீதி பேருடைய சித்தாந்தத்தை பத்தி அப்புறம் சொல்லலாம். அவளுடைய எண்ணம் என்ன, அவ எப்படி அர்த்தம் சொல்றன்றத பார்க்கலாம். நம்மளுடைய சித்தாந்த பிரகாரம் இதுக்கு அர்த்தம் என்னன்னா, தஜ்ஜலா நீதி சாந்த உபாசித ஜாயத்தே இது ஜம் லீயத்தே இது இல்லம். இந்த ஜல சப்தத்தினால என்னன்னாக்க, தஜ்ஜலா தஸ்மாத்தே ஜாயத்தை, அந்த எம்பெருமான் இடத்துல இருந்துதான் உண்டாகிறது. அந்த எம்பெருமான் தஸ்மின் லீயத்தை, அந்த எம்பெருமான் இடத்துலதான் லயத்தை அடைகிறது. அநீதி, அநீதினா ஜீவனம்னு அர்த்தம். அநீதி அன்னு சொல்லச்சு ஜீவித்தின்னு அர்த்தம். ஆகையால தஜ்ஜலா நிதி சாந்த உபாசித்தம் இது ஹேத்வர்த்தம். அதாவது இப்போ சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்லச்சு, இப்ப பரிதிருஷ்யமானமாக இருந்திருக்கிற, நம்மளாலே பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் இதம் சர்வம் பிரம்ம கலு பிரம்மந்தானே அப்படின்னு, இவை எல்லாமே பிரம்ம சரீரம் அர்த்தம் இருக்கு. இவை எல்லாமே பிரம்மத்துக்கு சரீரமாக திகழ்கின்றன அர்த்தம் இருக்கு. இப்ப நான் ராமன் யாருன்னு கேட்டாக்க, என் உடம்புல மாற தொட்டு காண்பிச்சு நான் தான் ராமன் நான் சொல்றேன், இல்ல ராமன் கை தோக்குறேன், அந்த கையா ராம இல்ல, அந்த ராம சரீரத்தை சொல்றது, அந்த சரீர விசிஷ்டமாக இருக்கிறது, இந்த சரீரத்தோட கூட இருந்திருக்கிற ஜீவனை தெரிவிக்கிறது இது. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல இவை எல்லாமே பிரம்மம்னு நீ உபாசனம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. ஏன் அந்த மாதிரி உபாசம் பண்ணணும்னா, தஜ்ஜலா நீதி சாந்த உபாசித்தன்னா, இவை எல்லாவற்றையும் பிரம்மன் என்ன சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பிரம்மத்திலேருந்தான் உண்டாச்சு, பிரம்மத்துலதான் லயத்தை அடையிறது, அதுதான் இதுக்கு ஸ்திதிக்கு காரணமாக இருந்திருக்கு. சிரங்க கத்தியத்துல எம்பெருமானார் சாதிக்கிற சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்தி பிரவருத்தி பேதம்னு சொல்லி சொல்ற. அப்போ ரகசிரேதாரத்திலையும் சுவாமி தேசிகன் இந்த சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்தி பிரவருத்தி பேதம்ன்றத எடுத்துட்டு இதுக்கு வியாக்கியானம் பண்ற முறையில தத்துவத்ரய சிந்தனாதிகாரத்துல விஸ்தாரமாக சாதிக்கிற லோகத்துல இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் சேத்தன ரூபமாக அச்சேதன ரூபமாகவும் வஸ்துக்கள் இந்த உலகத்துல திகழ்கின்றன. இவை எல்லாமே இவை எல்லாவற்றினுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவிருத்தி எல்லாமே எம்பெருமானுடைய கடாட்சத்தினாலேயே ஏற்பட்டது, பகவத் அதீனமாக இருந்திருக்கு. எங்கு த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவிருத்தி பேதம்னு சொல்றேன், பத்தமுக்த நித்யாள்னு சொல்லக்கூடிய த்ரிவித சேத்தனர்கள், அச்சேதனத்துல வரச்சே திரிகுணம் காலம் சுத்த சத்துவம்னு சொல்லக்கூடிய அச்சேதன வகைகள், இப்படி சேத்தன வகைகள் அச்சேதன வகைகள் எல்லாமே எல்லாவற்றினுடைய ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபம்ன்றது இந்த வஸ்து இப்படிதான் இருக்கணும்ன்றது இருக்க அது எம்பெருமானுடைய அதீனத்தில் தான் இருக்கு. நெருப்பு சுடணும்னாக்க அது எம்பெருமானுடைய சங்கல்பம், நெருப்பு சுடணும், ஜலம் குளிர்ச்சியா இருக்கணும், இந்த ஜலத்தினுடைய ஸ்வரூபம் குளிர்ச்சியா இருக்கிறது, நெருப்பினுடைய ஸ்வரூபம் சுடுறது அப்படின்றதெல்லாம் வந்து எம்பெருமானுடைய சங்கல்பம், அது எம்பெருமானுடைய அதீனமாக இருந்துருக்கு. சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபம் ஸ்வரூபத்தினுடைய தொடர்ச்சி அனுவர்த்தி அதுதான் ஸ்திதின்னு சொல்றது. அந்த ஸ்திதியும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் இருந்துருக்கு. செயல்பாடு ஒவ்வொரு வஸ்துவனுடைய அக்னிக்கு தாகக சக்தி கொளுத்துற சக்தி இருக்குன்னாக்க அந்த சக்தி ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலதான் வந்திருக்கு. இப்படி எல்லாமே சேத்தனாக இருக்கட்டும் அச்சேத்தனமாக இருக்கட்டும் எல்லாவற்றினுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவிருத்தி எல்லாமே ஈஸ்வரனுடைய எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டது. இதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஆனா இங்க ஒரு விஷயம் பார்க்கணும், அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி சர்வம் கல்வதம் பிரம்ம ஐததாத்மியமிதம் சர்வம், இது எல்லாம் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் அபேதம் வேறுபாடு இல்லாமையை தெரிவிக்கின்ற வாக்கியங்கள், இதெல்லாம் அபேத ஸ்ருதின்னு சொல்லி சொல்றது, அபேதத்தை பிரதிபாதனம் பண்ணுகின்ற ஸ்ருதிகள். இந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் அவ அர்த்தம் சொல்லச்சே, தத்துவமசின்னு அர்த்தம் சொன்னாலும் சரி, சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்லி சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லச்சு, இவை எல்லாம் எதுல போய் முடியறதுன்னா பிரம்மம் ஒண்ணுதான் இருக்குன்றதுல முடியறதுன்னு அவ அர்த்தம் சொல்லி சொல்றா. இதுல சாமானாதிகரண பிரயோகம்னு சொல்லி சொல்றது. இங்க பிரம்மத்தை பத்தி அவ சொல்லச்சு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இப்படி எல்லாம் சுருத்தி சொல்லிருக்கு. இப்ப பார்த்தோம்னாக்க அத போய் நிர்குணமான பிரம்மமா எப்படி சொல்றதுன்னு நாம கேக்குறோம். என்ன சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லச்சே சமானாதிகரண பிரயோகம், ஒரே இதெல்லாம் சொல்லக்கூடிய அதிகரணத்துல சொல்லக்கூடிய ஒரு பிரயோகம். சியாமோ யுவா தேவதத்தகான்னு சொல்லி சொல்றோம். தேவதத்தன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் கருப்பா இருக்கான், கருப்பாக கருமையாக இளைஞனாக தேவதத்தன் இருக்கான்னு சொல்லி சொல்றோம். அப்போ இந்த தேவதத்தனுக்கு சியாமகா யுவான்னு எல்லாம் சொல்லச்சே சமானாதிகரண பிரயோகம் பண்றோம், ஒரே விபக்தியில பிரயோகம் இருக்கு. அந்த சியாமத்துவம் யுவத்துவன்ற தர்மம் கருமையாக இருக்கிறது யுவாவாக இளமையோடு இருக்கிறதுன்ற இந்த தர்மம், இந்த தர்மத்தோட இருக்கிறவன் தேவதத்தன் விசிஷ்டத்தை சொல்லி சொல்றதுன்னு இது வியாகரண சாஸ்திர பிரகாரமும் நாம சொல்ற அர்த்தம் தான் சரியா இருக்கும். இப்போ சாமோ யுவா தேவதத்தகான்றதுக்கு அர்த்தம் அவ முறை பிரகாரம் என்ன சொல்றன்னா, சியாமகா இவன் கருப்பா இருக்கான்னாக்க இவன் கருப்பா இருக்கான்னு சொல்றதுல நோக்கு இல்ல, சியாமகான்ற சப்தத்துக்கு இவன் வெள்ளையா இல்லைன்னு சொல்றதுல தாத்பரியம் அவ்வளவுதான். அதே மாதிரி யுவான்னு சொல்லச்சே இவன் கழவன் இல்லை இல்ல இவன் குழந்தை இல்லைன்னு சொல்றதுல தாத்பரியமே தவிர அந்த யுவான்ற சப்தத்துக்கு இவன் யுவாவா இருக்கான்ற அர்த்தத்துல தாத்பரியம் இல்லை. அப்போ இந்த பிரம்மத்துக்கு என்ன சொல்றது? அதே மாதிரிதான் சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லச்சே சத்தியம்னு சொல்றதுக்கு அந்த இல்லாமைய சொல்றது, அதே மாதிரி ஞானம்ன்றது அந்த ஞானம் அதாவது ஜடத்துவம் ஜடம் இல்லைன்றத தெரியப்படுத்துறது அவ்வளவுதானே தவிர இது ஞானத்தோடு இது வந்து ஞான விசிஷ்டமா இருக்குன்றத தெரியப்படுத்தல. இது அசத் பதார்த்தம் இல்லாத பதார்த்தங்களை காட்டிலும் வேறுபடுத்தி சொல்றது சத்தியம்ன்றது. அதே மாதிரி அனந்தம்ன்றது இந்த மாதிரி வேறுபடுத்தி சொல்றது இருக்கு இல்லையோ, அதாவது பரிச்சின்னம் அளவிட முடியாமையே சொல்றது. இப்படி அர்த்தம் சொல்லணும். இப்படி இருக்கிறது பிரம்மம்னு சொல்லிட்டு மனக்கா அதுல ஒன்னும் விசேஷம் ஒன்றும் சொல்றதா ஆகாது என்று அவளுடைய அர்த்தம். இந்த மாதிரிதான் சர்வம் கல்விதம் பிரம்மா இதம் சர்வம் பிரம்மான்னு சொல்றது இருக்கச்சு. அப்ப பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமா இருக்கு, இதெல்லாம் அந்த பிரம்மத்துல ஏறிடப்பட்டவை. இப்படி விவகாரம் பண்றது உலகத்துல சொல்றது எல்லாமே வசதாக இல்ல. ஒரு கயர் இருக்கு, கயரை பார்த்த உடனே நம்ம சொல்றோம், ஒருத்தன் பார்த்து சொல்றான் இது பாம்புன்னு சொல்றான், ஒருத்தன் பார்த்து சொல்றான் இது மாலைன்னு சொல்றான், இன்னொருத்தன் பார்த்து சொல்றான் அந்த இடத்துல பூமியில ஒரு வெடிப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றான், இன்னொருத்தன் சொல்றான் ஜலம் கொட்டி இருக்குது அந்த மாதிரின்னு அம்புதாரான்னு சொல்லி சொல்றான். ஆனா வசதாக இருக்கக்கூடியது அதிஷ்டானமா இருக்கிற கயர்ன்றது ஒண்ணுதான் சத்தியம். அந்த மாதிரி பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். அந்த பிரம்மத்துல நாம இந்த பலவாக பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் அத்தியாசம், இந்த லோகம் மொத்தம் பிரம்மம் ஒண்டிதான் இப்படின்னு சர்வம் கல்விதம் பிரம்மான்றதுக்கு அர்த்தம் என்று அவர்கள்லாம் சொல்ற, நாம அதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் சொல்றது இல்லை. இப்போ இதுக்கு ஒரு விவகாரத்தை சொல்லி சொல்றோம். விவகாரம்னா உலக வழக்குல எப்படி இருக்குன்ற, சிம்ஹோ மாணவக்கா அக்னிர் மாணவக்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவன் நெருப்புடா என்ன சொல்றோம் ஒருத்தனை பார்த்து, இவன் நெருப்புன்னா தொட்டா சொல்றான்னு அர்த்தமா? இது என்ன வைக்க போற பத்திக்கு போறதுன்னா நெருப்புன்னாக்கா? ஒண்ணும் கிடையாது. அப்ப நெருப்புடான்னு சொன்னா என்ன தாத்பரியம்னா, இவன் தப்பு காரியம் பண்ண மாட்டான், இவன் பரிசுத்தமானவன், இவன் ஆச்சாரமானவன், இவன் நேர்மையானவன், அப்படிதான் அர்த்தம். அந்த அர்த்தத்துலதான் இவன் நெருப்பு என்று சொல்றான். அதே மாதிரி சிம்ஹோ மாணவக்கான்னு ஒருத்தனை பார்த்து ஒரு மாணவக்கனு பார்த்து அவன் சிம்மண்டான்னு சொன்னாக்க, அப்ப பிராணிகள்லாம் சிறந்ததாக கருதப்படுவது சிம்மம். அந்த மாதிரி மாணவர்களுக்குள்ள இவன் சிறந்தவனாக கருதப்படுகிறவன் என்று அர்த்தமே தவிர, சிம்ஹோ மாணவக்கான்னு இவன் கர்ஜிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது, இவன் அக்னிர் மாணவக்கான்னாக்கா இவன் சுடுறான்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இந்த அக்னிர் மாணவக்கஹா சிம்ஹோ மாணவக்கஹான்ற இடங்கள்லாம் எப்படி சிம்ஹ சப்தமோ அக்னி சப்தமோ லக்ஷணையினால அதுக்கு அர்த்தத்தை சாமான அதிகாரிய நிர்தேசம் ரெண்டு இடத்துலயும் ஒரே பிரயோகம் வருதோ உலகத்துல பலவாறு இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த சாமான அதிகாரிய நிர்தேசம்ன்றது இருக்க பல காரணங்களை முன்னிட்டு வரும். காரியகாரண பாவத்தினால சொல்றது, சரீர சரீரி பாவத்தினால சொல்றது, அப்புறமா சமானமான தர்மங்கள் இவைகளோட இருக்கிறது வரைச்சே எல்லாம் ஒண்ணு சொல்றது. இப்போ ரெண்டு கைபேசி நம்ம வச்சுட்டு இருக்கோம், அந்த ரெண்டு கைபேசி ரெண்டு மொபைல் போன் வச்சுட்டு இருக்கச்சே இன்னொருத்தர பார்த்து சொல்றோம் அதே தாண்டா இது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே தான் இதுன்னாக்கா இப்ப ரெண்டுன்னு சொன்ன பிற்பாடு அதே தான் இதுன்னு எப்படி வரும்? அது வராது. அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அத்தனை ஃபீச்சர்ஸும் இதுலயும் இருக்குன்னு தாத்பரியம் அதுல. இப்ப இந்த சமானாதிகரண பிரயோகம் பண்ணச்சே அந்த மாதிரி இது ஒரு சமான தர்மங்களை உடையதுன்றதுக்கு ஒரு பிரயோகம் ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன என்ன கேட்டோம்னாக்க காரியகாரண பாவம், இப்ப இந்த காரணத்தை சொல்லச்சு, காரணத்தினால காரியம் சொல்றோம், இவ ரெண்டுத்துக்கும் ஒரு அபேதம் சொல்றோம். சில சமயங்கள்ல காரியத்தையே காரணமாகவும் காரணத்தையே காரியமாகவும் நம்ம சொல்றதுன்றது வழக்கத்துல இருக்கு. இப்ப பாருங்க, ஸ்வீட் பண்ணியாச்சான்னு கேக்குறோம், அதாவது இனிப்பு பண்ணியாச்சான்னு கேக்குறோம். இனிப்புன்றது இருக்க ஒரு தர்மம், அந்த தர்மம் வெள்ளத்துல இருந்துட்டு இருக்கு, இல்ல அந்த பதார்த்தங்கள்ல இருந்துட்டு இருக்கு. இனிப்பு பண்றதுன்னு இருக்குச்சே, அந்த தர்மத்தை உடைய தர்மிய வரைச்சே, அந்த தர்மத்தை உடைய வஸ்துவையே இனிப்புன்னு விவகாரம் பண்றோம். இது வேற, தர்மம் வேற, தர்மி வேறதான். அது அப்படி இருந்தாலும் அதுக்கு விவகாரம் பண்ணச்சு, ஒண்ணுன்னு விவகாரம் பண்றோம். தர்மம் தர்மிய ஒன்னா விவகாரம் பண்றோம். இப்போ அதே மாதிரி அவனேதான் இவன், இவனேதான் அவன் சொல்லி சொல்றோம். அவன் வேற இல்லை, இவன் வேற இல்லைன்னு சொன்னா என்ன சொன்னா, அவனுடைய எண்ணங்களும் இவனுடைய எண்ணங்களும் ஒன்னா இருக்குன்னு ஒண்ணு. அவன் என்ன சொல்றானோ அத்தைதான் இவன் பண்றான். இவனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் காரணமாக இருந்திருக்கிறவன் அவன் தான். ஆகையால இது பண்றதுக்கு முன்னும் இவன் இல்லடா அவன்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த காரியக்காரண பாவத்தினாலையும் இந்த சமானாதிகரண பிரயோகம்ன்றது இருந்துட்டு இருக்கு லோகத்துல. இது எல்லாத்த காட்டிலும் சரீர சரீரி பாவம். இவன் சரி அகம் ராமஹான்னு சொல்லி சொல்றோம், நான் ராமன்னு சொல்லச்சு, என்னுடைய கைய தூக்கி காண்பிக்கிறேன். யார் ராமன்னு சொன்னாக்கா நான் கையை தூக்கி காண்பிக்கிறேன், நான் தான் ராமன்னு சொல்றேன். இப்படி ராமன்னு சொல்றது இருந்துட்டு இருக்க, எதை கொண்டு சொல்ற ராமன்றது? சரீரத்தை சொல்றதா இல்ல ஆத்மாவை சொல்றதா அப்படின்னு, இந்த சரீர விசிஷ்டமாக இருந்துட்டு இருக்கிற ஆத்மாவை, இந்த சரீரத்தோடு கூட இருக்கிற ஆத்மாவை சொல்றது குறிப்பிடுறது. அப்ப அந்த சரீர சரீரி பாவத்துல வரச்சே அகம் ராமஹான்னு சமானாதிகரண பிரயோகம் பண்றோம். நான்றது ஜீவாத்மாவை சொல்றது, ராமஹான்றது அந்த சரீரத்தை சொல்றது. இப்போ இந்த மாதிரி சர்வங்கல்விதம் பிரம்மா தஜ்ஜலானீதி சாந்த உபாசீதான்னு சொல்லச்சே, காரியகாரண பாவத்தை கொண்டும் எம்பெருமானிடத்திலிருந்து இவையெல்லாம் உண்டானவை என்கிற விதத்திலையும் இவை எல்லாமே ஈஸ்வரந்தான்னு சொல்லி சொல்லலாம். சரீர சரீர பாவத்தை கொண்டு லோகத்தில் இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன என்பதை கொண்டு இங்கு சொல்லப்படுகிறது. இதை விட்டுட்டு சர்வங்கல்விதம் பிரம்மான்றது இருந்திருக்க ஐக்கியத்தை சொல்றது, ஜீவனும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னு ஐக்கியத்தை சொல்றதுன்ற வார்த்தை இருந்திருக்க, அந்த வார்த்தை ஏற்புடையது இல்லை என்பதை தான் இந்த இடத்துல அழகா சாதிக்கிற. த்வத்ருஷ்டி ஜுஷ்டமிதமாவிரபூதசேஷம், த்வத்ருஷ்டி ஜுஷ்டம் இதம் ஆவிரபூத் அசேஷம், அசேஷம் இதம் மிகுதி இல்லாமல் எல்லாவாகவும் இருந்திருக்கிற இந்த ஜகத்து முழுக்க ஆவிரபூத் இவைகள்லாம் தோன்றின. எதனால? உம்முடைய கட்டாட்சத்தினால. என்ன சொல்றார்? திருஷ்டின்ற சப்தத்தை சொல்லியிருக்கார். அங்க உபனிஷத்துல சதேவ சௌமேதமக்ராசீதே ஏகமே வாத்வித்தீயம் சாந்தோக்கிய உபனிஷத்துல ஆரம்பிக்கிறது. அந்த ஆரம்பிக்கச்சு அப்ப சொல்ற ஏகமே வாத்வித் ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி என்பதாக, ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி, ஐக்ஷத என்ன பார்த்ததுன்னு அர்த்தம், அங்க சங்கல்பிச்சதுன்னு அர்த்தம் சொல்றோம். நம்போம் என்ன சங்கல்பிச்சிருந்தது? அந்த பிரம்மன் சங்கல், பிரம்மன் நபும்சகலிங்கமா இருக்கு அப்படினால அந்த சங்கல்பிச்சிருந்ததுன்னு சொல்றேன் நானு. பரமாத்மான்னு சொன்னமானா பெருமாள் சங்கல்பிச்சேர்னு அர்த்தம், அவர் நினைச்சேர்னு அர்த்தம். ததைட்சத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி, நான் பலவாக ஆகக்கடவேன்னு அந்த எம்பெருமான் சங்கல்பிச்சேர். அதுக்கப்புறமா அந்த சிருஷ்டி நடந்தது. தத் தேஜோ சிருஜத அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. இப்போ அதே சப்தத்தை ஐட்சதான்னு சொல்ற சப்தத்தை தான் திருஷ்டின்றத சொல்லி சொல்ற. த்வத்ருஷ்டி ஜுஷ்டமிதமாவிரதம் பூதசேஷம் நோசேத் கடாட்சயசி நைவ பவேத் ப்ரவிருத்தி நோசேத் கடாட்சயசி. பெருமாள் கணக்கு இத இவைகளை பார்க்காமல் போயிட்டே இருந்தாக்க உபன்யாசம் முடிஞ்ச உடனே பேசுறேன். நோசேத் கடாட்சயசி, இப்படி எம்பெருமான் பார்க்காத போயிட்டே இருந்தாக்க அப்ப என்ன ஆகும்? என்ன பிரவிற்த்தியே வராதுன்னு அர்த்தம். நாவேட்சசே எதிதோ புவனான்யமோனி நாலம் பிரபோ பவிதுமேவ குத பிரவிற்த்தி. ஆளவந்தார் சாதிக்கிற நாவேட்சசே எதி, நேர் கணக்கு பார்க்காத போயிட்டே இருந்தாக்க எம்பெருமான் கடாட்சிக்காத போயிட்டே இருந்தாக்க நாலம் பிரபோ பவிதுமேவ, இந்த உலகம் முழுக்க இருக்கவே இருக்காது, இருக்கவே முடியாது. ஏன்னா எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலதான் இவை எல்லாமே படைக்கப்பட்டவை. அப்படி இருக்கச்சே இவருக்கு தோற்றமே இல்லாத போயிடும், அப்புறம் எங்கேருந்து பிரவிற்த்தி, எங்கேருந்து வரப்போறது செயல்பாடு? தோற்றம் இருந்தா தானே செயல்பாடு வரப்போறதுன்னு ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல சாதிக்கிறார். அந்த மாதிரி நோச்சேத் கட்டாட்சி நைவ பவேத் பிரவிற்த்தி. பெருமாள் கணக்கு கட்டாட்சிக்காத போயிட்டவாக்க போயிட்டே இருந்தாக்க செயல்பாடுன்றது இல்லவே இல்லாத போயிடும். ஸ்தாதுஞ்ச வஞ்சதி ஜகத்தவ திருஷ்டி பாதம், இந்த உலகனைத்தும் ஸ்தாதும் தவ திருஷ்டி பாதம் வாஞ்சதி, இந்த சேத்தனா சேத்தன ரூபமாக இருந்திருக்கிற உலகனைத்தும் ஸ்தாதும் படைக்கப்பட்ட முறையிலிருந்து ஸ்தாத்தும் இருப்பதற்கு தவ திருஷ்டி பாத்தம் வாஞ்சது, அது தொடர்வதற்கு உம்முடைய திருஷ்டி பாத்தம் உம்முடைய கட்டாட்சத்தை நோக்குகின்றது. இதுதான் முக்கியம். இப்ப எல்லா விதத்திலையும் இதுதான் தேவைப்படுறது. பிரம்மன் நகி பாலன சாமர்த்தியம் ருதே சர்வேஸ்வரம் ஹரின்னு, இந்த ஸ்தாத்தும்ன்றது இருப்பது தானே, ரட்சணம் தானே அது. நகி பாலன சாமர்த்தியம், பெருமாள் அதாவது ஒரு வஸ்துவை ரட்சிக்கிறதுன்ற ஒரு சாமர்த்தியம் இருந்திருக்க, இந்த சாமர்த்தியம் பெருமாளுக்கு தவிர ஹரி, ஹரின்னு சொல்லக்கூடிய சாட்சாத் சீமன் நாராயணன் தவிர வேற யாரிடத்திலயும் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ இதனாலதான் ஸ்ருதௌ ஜெகதிஷேஹி ஜெகத்வமேவ தேன, அதனால ஸ்ருதியில ஜெகதிஷேஹி ஜெகத்து துவமேவ, ஸ்ருதியில என்ன சொல்றன்னா துவமேவ ஜெகத்து, நீரே தான் ஜெகன்னு ஜெகத்துன்னு சொல்லி சொல்ற. இந்த காரியகாரண பாவம், சரீர சரீர பாவம், இப்படி எல்லாம் சரீராத்ம பாவம், இந்த சரீர சரீர பாவம்ன்றது சரீராத்ம பாவம், இப்படி எல்லாவற்றையும் எடுத்துண்டு இந்த சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலா நீதி சாந்த உபாசிதான்றதோ ஐததாத்மிதம் சர்வன்றதோ அகம்னு சொல்றதோ எல்லா அபேத ஸ்ருதி வாக்கியம் அபேதத்தை பிரதிபாதனம் பண்ணுவதாக தோன்கின்ற வாக்கியங்கள் எல்லாமே பரமாத்மாவை சொல்றதுன்றதுக்கு தாத்பரியம் இந்த மாதிரி அர்த்தம் சொல்லணும். உம்மாலே படைக்கப்பட்டவை, உம்மாலே அதாவது உம்மால் தான் சிருஷ்டி ஸ்திதி, நீர் தான் அவைகளுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் லயத்துக்கு காரணமாக இருந்துருக்க, நீர் சரீரமாக இருந்துருக்க, நீர் நியமிப்பவராக இருந்துருக்க, இப்படி பல காரணங்களை கொண்டு உலகம் சர்வம் கல்விதம் பிரம்மா என்பதாக சொல்லப்பட்டிருக்குன்னு இங்க தாத்பரியம். இதுல சமானாதிகரண பிரயோகம் எங்கெங்க வருதோ எல்லா இடத்துலயுமே ஐக்கியம் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ரெண்டு திருஷ்டாந்தம் சொன்ன, அக்னிர் மாணவகா சிம்ஹோ மாணவகா என்கிற திருஷ்டாந்தம், அதே மாதிரி அமாத்தியகா ராஜைவான்னு ஒரு திருஷ்டாந்தம். அமாத்திய மந்திரி, மந்திரி ராஜாதான் அப்படின்னாக்க என்ன மந்திரி வேறையா தான் இருக்கா, ராஜா வேறையா தான் இருந்துட்டு இருக்கா? இப்ப மந்திரி ராஜா தான்னாக்கா என்ன அர்த்தம்? மந்திரியினுடைய வார்த்தை பிரகாரம் தான் ராஜா எல்லாம் பண்ணுவார். எப்படி அர்த்தம் அது? இந்த மாதிரி அபேத வியபதேசங்கள், மாறுபடாததான வியபதேசங்கள் எங்கெங்க இருந்துருக்கோ அங்கெல்லாம் இப்படிதான். அதாவது ஐக்கியம் சொல்லணும்னு தாத்பரியம் இல்ல, பல பிரகாரமாக சொல்லலாம். அந்த மாதிரி சர்வம் கல்விதம் பிரம்ம, ஐததாத்மியமிதம் சர்வம்னு சொல்லக்கூடிய உலகத்தையும் ஈஸ்வரனையும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய ஸ்ருதிகளுக்கெல்லாம் தாத்பரியம். எம்பெருமானாலே படைக்கப்பட்டவை, எம்பெருமானாலே நியமிக்கப்படுபவை, எம்பெருமான் தான் சமஸ்தத்துக்கும் காரணமாக இருந்திருக்க என்கிற முறையில அபேதம் சொல்லப்பட்டதே தவிர ஐக்கியத்தை சொல்லலன்னு சொல்ற. இங்கேயும் நம்மாழ்வார் பாசுரத்தை பார்க்கணும். நாமவன் இவன் குவன் அவள் இவள் உவள் எவள் தாமவர் இவர் உவர் அதுவிது உதுவெது வீமவை இவை யுவை அவை நலம் தீங்கவை ஆமவையாய் அவையாய் நின்ன அவரே. இந்த சர்வங்கல்விதம் பிரம்மாண்ட ஸ்ருதி பிரகாரத்துக்கு சொல்கிற விஷயம் இது. ஜோதிம்ஷி விஷ்ணு, புவனானி விஷ்ணு, வனானி விஷ்ணு, விதிஷோ திசம்ச, இப்படி எல்லாத்தையும் சொல்லி எது இதெல்லாம் லோகத்துல இருந்துருக்கோ எல்லாமே பெருமாள் தான், விஷ்ணு தான் சொல்லி சொல்றது இருக்க. இதை தெரியக்கூடிய அபேத ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை இந்த பாசுரம் மூலமாக தெரிவிக்கிற. இந்த பாசுரத்தினால என்ன சொல்றன்னா, சொரூபத்தை சொல்லி சொல்ற. அவன் இவன் உவன், அவர் இவர் உவர், அவள் இவள் உவள், அது உது இது எல்லாமே இப்படி சொல்லக்கூடிய விவகாரத்துல இருக்கக்கூடிய எல்லாமே எல்லாமாகவும் எம்பெருமான் ஆறான்னாக்க என்ன அர்த்தம்? எல்லா வஸ்துக்களும், எல்லா வஸ்துக்களுடைய சிருஷ்டிக்கு எம்பெருமான் காரணமாக இருந்துருக்க என்பதாக அர்த்தம். அதே மாதிரி ஸ்திதிக்கு, பிரவருத்திக்கு, இவைகளுக்கெல்லாம் காரணமாக எம்பெருமானே திகழ்கின்றார்ன்றத ஆழ்வார் அடுத்த இரண்டு பாசுரங்களாலையும் சொல்ற. இப்படி ஆழ்வார் அருளி செய்ததும் ஸ்ருதிகளினுடைய பரம தாத்பரியத்தையும் இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு உணர்த்துகின்றார். இப்பேற்பட்ட ஆழ்வானுடைய அனுகிரகமும் எம்பெருமானுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு இந்த வேதாந்தார்த்தங்களை அறிந்து கொள்வதற்கு தேவையான ஞான சக்திய ஈஸ்வரன் நமக்கு கொடுக்கணும், ஆழ்வான் அதை அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். நோச்சேத் கடாட்சயதி நைவ பவேத் ப்ரவ்ருத்தி ஸ்தாதும் ச வாஞ்சதி ஜகத் தவ திருஷ்டி பாதம் தேன ஸ்ருதௌ ஜகதிஷே ஹி ஜகத்வமேவ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.